அம்மோரு அம்மோரு அம்மோரு திம்மது கொல்லாற்றதி திம்மது கொம்மஜஃபா ஸ்தாசேரா தீமான பாஃபாரஸ்தா do passato non m'importa chi t'ha avuto resta con me con me do passato non m'importa chi t'ha avuto resta con me con me amore amore amore